காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் மூளை திருகும் மூச்சுக்குள் அடுப்பெரிக்கும் இடப்பக்கம் வல பக்கம் இதயம் பெண்டுலமாடும் மூளை திருகும் மூச்சுக்குள் அடுப்பெரிக்கும் இடப்பக்கம் வல பக்கம் இதயம் பெண்டுலமாடும் வாய் மட்டும் பேசாது உடம்பெல்லாம் பேசும் வாய் மட்டும் பேசாது ரொம்ப பாசமான நோய் மூளை திருகும் மூச்சுக்குள் அடிப்பிரிக்கும் இடப்பக்கம் வல பக்கம் இதயம் மோசமான நோய் ரொம்ப பாசமான நோய்